శృతిస్మృతి పురాణానాం ఆలయం కరుణాలయం నమామి భగవత్పాద శంకరం లోకశంకరం. అపార కరుణాసింధుం జ్ఞానదం శాంతరూపిణం శ్రీచంద్రశేఖర గురుం ప్రణమామి ముదాన్వహం. గురుం నామ్నా మహిమ్నా చ శంకరో యో విరాజతే తదీయాంగ్రి గలంద్రేణు ప్రణాయాస్తు నమో నమః. శృతిస్మృతి పురాణాలాం ఉంగళకెల్లాం తెలియం கருணைக்கு ஆலயமா இருக்கார். அடுத்து சொன்ன ஸ்லோகம் பரிவா பண்ணது, குரு நாம்னா மகிம்னா ச சங்கரோ யோ விராஜதே. எந்த குருவானவர் மகிமையோடு இருந்துட்டு இருக்காரோ, நல்ல கீர்த்தியோடு இருந்துட்டு இருக்காரோ, அந்த பேருமே சங்கரனா இருந்துட்டு இருக்காரோ, அவருக்கு நமஸ்காரம் பண்ணேன்னு பரிவா சொன்னா, அந்த மாதிரி நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரமாக லோகத்துக்கு நல்லதை பண்ணக்கூடிய சக்தி, லோகத்துக்கு நல்லதை பண்ணக்கூடிய பாக்கியம், லோகத்துக்கு நல்லது பண்ணக்கூடிய எல்லாத்தையும் ஆச்சாரியத்தில் எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பிரயத்னம் ரெண்டும், மனுஷ பிரயத்னம் ஈஸ்வரிய பிரார்த்தனை எல்லாரும். ஜெய் ஜெய்சங்கர் ஹர சங்கர். நம பார்வதி பதயேந்தநாம சங்கீர்த்தனஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். பிரதிதினம் நாரிகேல ஃபலானி புஷ்ப மாலா சஹசிரம் துளசி மாலாக பில்ல மாலிகாக பண்டிதானாம் ஸ்தோத்திர மாலிகாக கவீனாம் வான்மாலிகாக இது அநேக பிரகாரேண பிரதிதினம் மம அபிஷேகோ பவதி. அஸ்மின் தினே கனகேனாபி அபிஷேகம் ஆசீத். எதஸ்ய கிம் காரணம்? காரணம் ஏகமேவ, ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஏ ஆலயபூதாஹ ததோபி அதிகதையா கருணாயாக ஏ ஆலயபூதாக தேசாம் ஆதிசங்கர பகவத்பாதானாம் நாமதாரண மாத்திரேண மம ஏதாவத் பவதி. இது தன்னாம மாத்திரஸ்ய ஏதாவத் இது பவதி தரிஹி தேசாம் ஆஜ்ஞா பரிபாலனம் அஸ்மாபிஹி சம்யக் க்ரியதே சேத் லோகஸ்ய சர்வஸ்யாபி கனகதாரா பவிஷ்யதி இத்யத்ர நாஸ்தி சந்தேகஹ. ந கேவலம் அர்த்தரூப கனகாதார கனகதார தர்ம அர்த்த காம மோட்சாணாம் சதுர்ணாமதி அர்த்தத்துவமேவ புருஷார்த்தத்துவமேவ. அஸ்மாதி சர்வபுருஷார்த்த கனகதாராஹ பரிசிஷ்யந்தி பகவத்பாதானாம் ஆஜ்ஞா பரிபாலனேன. பகவத்பாதானாம் கா ஆஜ்ஞா? ஈஸ்வர பூஜா கர்த்தவியா இது குருவனாம் ஆஜ்ஞா. ஈஸ்வர பூஜா கேன பிரகாரேன கர்த்தவியா? புஷ்பை கிரியதே, பூப தீபாதிபி கிரியதே, சந்தனேன கிரியதே. பஞ்சோபகார பூஜா கந்த புஷ்ப தூப தீப நைவேத்ய இது சனத்தன ஷோடசோபகார பூஜா சதுஷ்டிபுஜார பூஜா இது அநேக பிரகாரை பூஜா கிரியதே. தாபி சர்வோத்கிருஷ்ட பூஜா பரமேஸ்வரஸ்ய கா சா பூஜா? வேதோக்த கர்மானுஷ்டானேன ஈஸ்வர ஆராதனமேவ பரமேஸ்வரஸ்ய பரமா பூஜா இது பகவத்பாதானாம் ஆஜ்ஞா. வேதோ நித்யமதீயதாம் தவீதம் கர்ம சனுஷ்டியதாம் தேன ஈசஸ்ய விதீயதாம் அபசிதி. தேன பிரயுக்த கர்மானுஷ்டானேன ஈசஸ்ய விதீயதாம் பூஜா இது ஆஜ்ஞா பரமே பகவத்பாதானாம் ஆஜ்ஞா. தாதிருஷ ஆஜ்ஞா பரிபாலன அர்த்தம் அனுக்ரஹோபி பகவத்பாதானாம் சரணயோரேவ அஸ்மாபி பிரார்த்தனீய. யதா சர்வதேவ நமஸ்காரஹ ஸ்ரீ கேசவம் பிரதி கச்சதி. பகவந்த சர்வேபி சந்யாசினாம் புறத்தா பிரணாமம் अर्पयन्ति यदि सत्प्रणामः मम इति भावः सन्यासिनः भवति तदा हतोऽयं सन्यासी परन्तु तान् नमस्कारान् आदाय ते नमस्काराः नारायणाय अर्पयितव्याः यथा केशवं प्रति गच्छति इति अत एव सन्यासिः यदा भक्ताः ओं नमो नारायणाय इति अष्टाक्षरमन्त्र उच्चारणपूर्वकं नमस्कुर्वन्ति तदा श्रीनारायणस्मृतिः क्रियते तद्गृहीत्वा पुनः तत्र यत्र पराकाष्ठा स्व अध्वनः पारं प्रति अर्पणीयाः सर्वे नमस्काराः एवम् एते कनकाभिषेकाः सर्वेपि अतिदीनदम्पती प्रति कनकधारास्तोत्ररूपेण भगवत्पादैः अनुग्रहः कृतः तादृश भगवत्पादचरणे सर्वे कनकाभिषेकाः अस्माभिः भावनया अर्पणीयाः यदि तादृशभावना न भवति न कृतार्थता न कृतज्ञता अस्माकं न केवलम् अयं कनकाभिषेकः एवं प्रतिदिनं भगवत्पाद आज्ञापरिपालनं क्रियते चेत् प्रतिक्षणम् अभिहित्वा भवन्ति भगवत्पादाः सर्वैः रत्नैः रत्नशब्दः श्रेष्ठपर्यायः रत्नहारीति पार्थिवः इति इत्यादिस्थलेषु सर्वश्रेष्ठवस्तुभिः अभिषेकः कृतो भवति तदाज्ञापरिपालनमात्रेण साधनरूपेण वेदोक्तकर्मानुष्ठानेन परमेश्वरस्य पूजा क्रियताम् इति भगवत्पादानाम् आज्ञा तादृश ईश्वरपूजापि कस्यचित् साधनम् इतोपि उत्कृष्टाज्ञापरिपालनस्य तत् साधनम् एवमपेक्षया उत्कृष्टाज्ञापरिपालनं किम् अथ परब्रह्मात्मना स्थीयताम् तत्त्वसाक्षात्कार एव तस्य फलम् परमेश्वर आराधनस्य तत्त्वसाक्षात्कार एव फलम् अथ परब्रह्मात्मना स्थीयताम् इत्येव सोपानपञ्चकस्य परिपूर्तिः सद्विद्वानुपसृत्यताम् प्रतिदिनं तत्पादिके सेव्यताम् ब्रह्मीकाक्षरमर्थ्यताम् शितिशिरोवाक्यं समाकर्ण्यताम् इति क्रमक्रमक्रमेण सोमानक्रमेण अथपरब्रह्मात्मना स्थीयताम् त्यक्त इतर सर्वचिन्तस्सन् इति परं तत्त्वं तादृशपरभक्तनिरन्तर अनुसन्धानरूपेण स्थीयताम् इत्येव परमा आज्ञा परमाचार्याणां प्रथमं तु साधनाज्ञा ईश्वराराधनम् ईश्वराराधने इतरद्रव्यापेक्षया वेदोक्तकर्मानुष्ठानं कृत्वा तत् जनार्दनः प्रियतामिति तस्यार्पणमेव परमं साधनम् तस्य फलम् अथ परब्रह्मात्मा स्थीयताम् एतादृशसाधनानुष्ठानेन अस्माकं यत् परमफलं तादृश अनुसन्धान यथा सिद्ध्येत् तदनुसरि भगवत्पादाय एव प्रार्थनीयाः तत्प्रार्थनाद्वारा साधितजन्मसाफल्यास्सन्तो वयं प्रतिदिनं भगवत्पादानां कनकाभिषेकं करिष्यामः नृसिंहोपुङ्गवचेतनते सहसानोपान्यभिः शरणागतवत्सरतत्फलहे भूशङ्करहे शिखिनीशरणम् नृसिंहोपुङ्गवचेतनते सहसानोपान्यभिः शरणागतवत्सरतत्फलहे भूशङ्करहे शिखिनीशरणम् भूशङ्करहे शिखिनीशरणम् नमः पार्वतीपतये गोविन्दनामस्मि कीर्तनम्।